சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். தடகம் பெண்ணிற்கு பட்டம் இடும் பாட்டிற்கு இடமத்தனையும் இன்றும் இன்றி துன்பம் இல்லை. மோதி மோதி உக்காரர் பாகி போக மீதி வா புள்ளே மயிரும் குதிரை உன் மீதி ஏறி எங்கேயும் எப்போதும் சகலமும் உண்டு சஞ்சரம் இல்லே மச்சினி மச்சினா வா முகலாம் இருளே ஒட்டு தம் சோகு கச்சாச்சி கை காசு கடங்கார மூச்சிலே விசை உலகம் நமக்கு எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். தடகம் பெண்ணிற்கு வட்டம் இடும் பாட்டிற்கு இடமத்தனையும் இன்றும் இன்றி துன்பம் இல்லை. எட்டிலும் ஓடிக்கொண்டு இரவு பகலை மறந்திருந்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டடக பெண்ணிற்கு பட்டம் இடும் பாட்டிற்கு இடமத்தனையும் இன்றும் இன்றி துன்பம் இல்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை. பெண்ணிற்கு பட்டமிடும் பாட்டிற்கு இடமத்தனையும் இன்றும் இன்று துன்பம் இல்லை.